ஞான வைராக்கிய பூஷணம் ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋನಿತ್ಯಮಚ್ಯುತಪದಾಂಬುಜಯುಗ್ಮರುಕ್ಮವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಶ್ಚೈಕಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಮಾತಾ ಪಿತಾ ಇವ ತಯಸ್ತನಯಾ ವಿಭೂತಿ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನಕುಲಪತೇ ಸ್ವಕುಲಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತದಂಗ್ರಿಯುಗಣಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ ಭೂತಂ ಸರಸ್ಸ ಮಹದಾಕ್ವಯ ಭಟ್ಟನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಪರಕಾಲಯತೀಂದ್ರಮೀಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುಶಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನೀಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಭೋಜ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಶತಶಿರಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಸೋಚ್ಛಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜಿ ನಿಗಲಿತಂ ಯಾಪನಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೇ ದೋದಾತಸ್ಯೈನಮೈದಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ ಅನ್ನವಯಲ್ಪುದುವಯಾಂಡಾಳಂಗತ್ ಪಂಡಿ ತಿರುಪ್ಪಾವೈ ಕಲ್ಪದಿಯಂ ಇನ್ನಿಸೆಯಾಳ್ ಪಾಡಿಕೊಡುತ್ತಾಳ್ ನಟ್ಪಾಮಾನಿ ಹೂಮಾಲೈ ಸೂರಿ ಕೊಡುತ್ತಾಳೈ ಚೊಲ್ಲು ಸೂರಿ ಕೊಡುತ್ತ ಸುಡರ್ಕೊಡಿಯೇ ತೊಲ್ಪಾವೇ ಪಾಡಿ ಅರುಳವಲ್ಲ ಪಲ್ವಲಯಾಯ್ ನಾಡಿನಿ ವೆಂಗಡವರ್ಕಿ ಎನ್ನೈ ವಿಜಿ ಎನ್ನೈ ಮಾತ್ರಂ ನಾಂ ಕಡವಾ ವಂಡಮೇ ನಲ್ಕು ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತ ಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಕೂರಾರೈ ವಿಲ್ಲುಂ ಸೀರ್ ಗೋವಿಂದ ಉಂದನ್ನೈ ಪಾಡಿಪ್ಪರೈ ಕೊಂಡು ಯಾಂ ಪೆರುಂ ಸಮ್ಮಾನಂ ನಾಡು புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வனையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுறுப்போம் அதன் பின்னே பாச்சோரு மூடனை பெய்த முழங்கை வழிபாட கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். திருப்பாவியிலே கடைசி ஐந்து பாசுரங்களிலே பிரார்த்தனை, பெருமாளிடம் உபாயத்துவ பிரார்த்தனையும் உபேயத்துவ பிரார்த்தனையுமாக இருக்கிறது. நீயே உபாயமாக வேணும் என்றும் நீரே உபாயமாக வேணும் உபேயமாக வேணும் என்றும் பிரார்த்திப்பதாக இருக்கு. எனக்கு இதை தர வேண்டும் அதை தர வேண்டும் இறைவா நீ தாராய் வரை என்று அடுத்த பாசுரத்திலே வரும். ஆளினிலையாய் எனக்கு அருள வேணும் என்று போன பாசுரத்திலே பார்த்தோம். அதே மாதிரி இந்த பாசுரத்திலேயும் சில விஷயங்களை கேட்டுப் பெறுவதாக இருக்கிறது. சுவாபதேச வியாக்கியானத்திலே பார்க்கும்போது ஆச்சாரியனிடம் கேட்டு மந்திர உபதேசங்களையும் காலக்ஷேபங்களையும் சமாச்சேனத்தில் சொல்லக்கூடிய இந்த சங்கச்சக்கர தாரணம் உதாரணத்தையும் பெறுவதாக இந்த பாசுரம் கூடாரி வெல்லும் சீர் என்கிற பாசுரம் அமைந்திருக்கிறது. சமாச்சயனம் என்பது மிக முக்கியமாக ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவசியம் செய்து கொள்ள வேண்டிய சம்ஸ்காரமாகும். சம்ஸ்காரம் என்றால் தகுதி, தகுதியை பெறுதல் என்று அர்த்தம். சமாச்சயனமானால் ஒரு தகுதி கிடைக்கிறது. எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்ய வேண்டும் என்கிற தகுதி கிடைக்கிறது. இப்படியானால் உபநயனம் பண்ணால் வேதாத்தியனம் செய்யும் தகுதி கிடைக்கிறது, சந்தியாவந்தனம் செய்யும் தகுதி கிடைக்கிறதோ அதுபோல சமாச்சயனம் செய்தால் செய்து கொண்டால் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்யக்கூடிய தகுதி அப்படின்னு ஒரு முக்கியமான தகுதி ஒன்று கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல மந்திரோபதேசம் சமாச்சயனத்திலே நடப்பதால் மந்திர ஜபம் செய்யும் தகுதி, மந்திர அர்த்தங்களை திருமந்திரம் துவயமந்திரம் சரமஸ்லோக மந்திரம் முதலிய மந்திரங்களுடைய அர்த்தங்களை அதை அனுஷ்டானத்தில் கொண்டு வரும்படியாக சரணாகதி செய்யும் தகுதியும் கிடைக்கிறது. ஒரு விதத்திலே பார்த்தால் சரணாகதிக்கான தகுதி என்று எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா உபநயனம் ஆனால்தான் வேதாத்தியனம் என்று சொல்வது போல சமாசேனம் ஆனால்தான் சரணாகதி என்பது கிடையாது. சின்ன குழந்தைக்கு கூட சரணாகதி பண்ணலாம். ஆனால் என்ன விஷயம்னு கேட்டா, சமாசிரயணமாயி மந்திரோபதேசமாயி அந்த மந்திரத்துக்கு அர்த்தங்களை எல்லாம் உபதேசமாக கேட்டு தெரிந்து கொண்டு அதை பார்த்து திருமந்திரத்திலே ஆத்ம ஜானம் பெறுந்து துவயமந்திரத்திலே பெருமாளுடைய திருவடிகளே உபாயம் என்கிற விஷயம் தெரிந்து சரணாகதி பண்ணிக்கணும் என்ன ஆசை. இது கிரமம், இது முறை. அது போல சரணாகதி பண்ணிக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் கிட்ட பிரார்த்தித்து சரணாகதி பண்ணி கொள்வான். இந்த இந்த காலத்துல என்ன ஆடுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் கேட்டு சரணாகதி பண்றதுங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா, இந்த முறை நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு பயம் இருக்கு. இவனுக்கு இப்படி ஆசை பிறந்து கேட்கறதுனால சில பேருக்கு ஆசையே பிறக்காது, கேட்கவே மாட்டான். என்ன இப்ப இல்லக்கா பரவாயில்ல அப்படின்னு இப்பவும் பேர் இருக்கான். 60, 70, 75 வரைக்கும் சரணாகதி பண்ணாம அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது என்ன, அது என்ன விஷயம் என்னங்கிறது தெரியாது. தெரிஞ்சாதானே அதில் ஆசவு. அதனால அப்படி இருக்கும்போது பெரியோர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், சின்ன வயசுலேயே இந்த குழந்தைய கூட்டி வச்சு சரணாகதி பண்ணி வச்சுடுறான் ஆச்சாரியன் கிட்ட. ஏன்னா சரணாகதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுவோ இதுக்கு தெரிய போறது இல்லை. அதனால இதுக்கு நம்ம அனுஷ்டானம் பண்ணி வச்சு விடலாம் அப்படின்னு ஆச்சாரியர்களும் சரி ஆத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி சரணாகதி பண்ணி வச்சு விடலாம். சரணாகதி ஸ்வரூபத்துக்கு அது தப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கு அங்கம் எதுவுமே கிடையாது, அதுக்கு யோகியதையும் தனியா எதுவும் கிடையாது. ஆசிஞ்சன் தவிர வேற யோகியம் கிடையாது. அதுவும் ஆச்சாரியின் ரெட்டையில எதையுமே கேட்க போறது இல்லை. இருந்தா கூட சுவாமி தேசியம் ஒரு இடத்துல சாதிக்கிற காலக்ஷேபா சமத்துவாது கத்திதன கிருத்தினா சீக்கிரமந்தே ரமந்தே அப்படின்னு அதிகன சார் அவளை சாய்க்கிற. அதாவது வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கணும்னு வச்சுக்கோங்க, முதல்ல வேதாத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் வாசிச்சு அதுக்கப்புறம் வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கணும். அது கிரமம். ஆனா இந்த காலத்துல என்ன பண்றான் கேட்டான்னா, அவர் சாதிக்கிற வேதாத்தியனம் பண்ணி அது விதியா இருக்க அப்படின்னா வேதாத்தியனம் பண்றான். ஆனா பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் வாசிச்சுட்டு வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு சமயம் இருக்க மாட்டேங்குது. பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் ஒரு 4 வருஷம், அதுக்கப்புறம் வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னா சமயம் இருக்க மாட்டேங்குது. அதனால நேரடியாக வேதாந்த சாஸ்திரமே வாசி சொல்றா அப்படிங்கிற அதே மாதிரி ரீதி தான். முறைப்படியாக சரணாகதி பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆசை பறக்கணும், அவன் கேட்கணும். அது அப்படின்னா அதுக்கு முன்னாடி மந்திர மந்திராத்தங்களை எல்லாம் கேட்டாதான் சொரூபம் தெரிஞ்சாதான் அவனுக்கு ஆசை பறக்கும். அதனால முதல்ல சமாசேனம் அதுக்கப்புறம் சரணாகதி அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அடியனுக்கு வந்து சமா சரணாகதிக்கு அடியன் வந்து சமாசேனம் ஆனப்புறம் சரணாகதிக்கு பிரார்த்திச்ச நாலு பாகத்துல சுவாமி கிட்ட சீவாச்சிய காலக்ஷேபம் ஆயிடுச்சு. இப்போ அப்ப சுவாமி சொன்னார், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ரகசியத்தை சார காலக்ஷேபம் ஆச்சு. அதுல வந்து நடுவுல அடிய என்ன இருந்துச்சேன், அடிய தோப்பனார விட்டு சுவாமிகிட்ட பிரார்த்திக்க சொன்னேன். ஏன்னா நான் சொன்னா வந்து பண்ணுவோம் அப்புறம் பார்க்கலாம்னு விட்டேன், தோப்பனார் சிபாரிசு பண்ணலாம் அப்படிங்கிறதாக தோப்பனார் வந்து சுவாமிகிட்டே பாடங்கள் வாசிச்சு. அப்ப சுவாமி அவர்கிட்டயும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீமத் ரகசியத்தில் சார காலட்சேபம் ஆச்சு. ஆச்சுன்னா அதுல சரணாகதியினுடைய சொரூபமும் எதுக்காக சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்னு அதுவும் இதெல்லாம் புரிஞ்சுது. புரிஞ்சப்பறம் ஆக முக்கியமான விஷயம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மறுபடியும் பிரார்த்திச்ச போது பண்றேன்னு சுவாமி. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, விஷயம் தெரிஞ்சிட்டு ஆசையோட கேட்கறது உண்டு. முதல்ல கேட்டது என்னன்னா, எல்லாரும் தான் பண்ணிக்கிறா சரணாகதி, நானும் தான் பண்ணிக்கிறேனே அப்படின்னு கேட்டது. ஆனா ஸ்ரீமத் ரகசியத்திர சாரம் காலட்சேபம் ஆனப்புறம் கேட்கறது அப்படி இல்ல. இதுல ஒரு ருச்சி ஒண்ணு பிறந்தது. ஐயோ இதை நம்ம இழந்துடக்கூடாதே அப்படின்னு ஒரு வேகம் ஒண்ணு இருந்தது. அதனால சுவாமிகிட்ட எப்படியாவது சீக்கிரம் கேட்டு பண்ணிட்டு விடணுமே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. அதை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணி வச்சேன். எல்லாருக்கும் சுவாமி அப்படி பண்றாராங்கிறது கிடையாது. ஆனால் அதுக்க முடியுமானா அப்படி பண்ணலாமே அப்படிங்கிற விஷயத்துல சுவாமி சாதிச்சேன். அந்த மாதிரி இது ஒரு கிரமம், இது ஒரு முறை. அந்த முறையில இந்த பாசுரத்துல சமாச்சயனத்தை பத்தி நல்ல விஷயங்கள் இருக்கு. அடுத்த பாசுரத்துல சரணாகதியை பத்தி இருக்கு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை யார் கூட மாட்டேன் என்று சொல்லுகிறார்களோ, உம்மோடு சேரமாட்டேன் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடியவர் ஆச்சாரியர். சேராதவர்கள் எல்லாம் சேர்க்கக்கூடியவர். யார் எம்பெருமானுடன் சேரமாட்டேன் என்று சொல்கிறார்களோ, அவர்களை உபதேசத்தின் மூலம் திருத்தி எம்பெருமானோடு சேர்த்து வைக்கிறவர் கடகர் அப்படின்னு சொல்லுவார்கள். கடகராக இருக்கக்கூடியவர் ஆச்சாரியர். அதனால கூடாரை வெல்லும், கூடமாட்டேன்னு சொல்ற வரை தன்னுடைய உபதேசத்தினாலே வெல்லக்கூடியவர். எப்படியானால் கோவிந்த பட்டரானவர் சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் போது திருமலை நம்பிகள் தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணியும் தகுமே என்று நம்மாழ்வார் பாசுரத்தை சொல்லி அவரை திருப்பினார் அப்படின்னு ஐதிஹ்யம் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு உதாரணம். இது பெரிய விஷயமா ஏன் சொல்றா அப்படின்னா, ஆச்சாரியருடைய பிரபாவம் அதுதான். கூடாரை வெல்பவர்கள், கூட மாட்டேன் என்று சொல்பவர்களை வெல்பவர்கள். யாரை எப்படி ஜெயிக்கணும்னு அவருக்கு தெரியும். உபதேசத்து மூலமாக சில பேர் ஜெயிக்க முடியும், சில பேரை வாதம் பண்ணி ஜெயிக்க முடியும். சுவாமி தேசிகன் பராசரப்பட்ட இவர்கள்லாம் வாதம் பண்ணி வாதத்துல வாழ ஜெயிச்சு அதுக்கப்புறம் வைஷ்ணவராக்கினான் சில பேரை. சுவாமி தேசிகன் வந்து சில்பத்துல ஒருத்தரை ஜெயிச்சு ஒரு சில்பிய வைஷ்ணவராக்கினார், ஒரு வியாபாரிய வைஷ்ணவராக்கினார். அப்படின்னா இருக்கு. கூட மாட்டேன்னு இருந்தவர்களை எல்லாம் வாதத்தினாலே ஜெயிக்கணும்னா வாதத்தினாலே ஜெயிப்பார்கள், இல்ல சௌசல்யத்தினாலே உபதேசத்தினாலே ஜெயிக்கணும்னா உபதேசத்தினாலே ஜெயிப்பார்கள். இல்ல சிஷ்யர்களே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர்களை தன்னுடைய சௌசல்ய குணம் முதலான கல்யாண குணங்களாலே அவர்களை ஜெயிப்பார்கள். இப்படி கூடாரை வெல்லும் சீர், இப்படி வெல்லக்கூடிய பல கல்யாண குணங்கள் உடையவர்கள் கோவிந்தா என்று ஆச்சாரியை சொல்லுகிறது. கண்ணனுக்கு கோவிந்தன் பெயர் வந்ததுக்கு காரணம் மாடு மேய்த்தபடுகிறாளே, பசுமாடுகளை ரட்சிப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து பல அர்த்தம் உண்டு அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். கோ அப்படின்னா பூமின்னு ஒரு அர்த்தம், பூமியை காப்பாற்றுவோன் இன்னும் ஒரு அர்த்தம், பூமியை படைத்து காப்பாற்றுவோம். கோ அப்படின்னா வார்த்தை அப்படின்னு அர்த்தம் உண்டு, அதாவது வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தைக்கு உரியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தமும் உண்டு கோவிந்தான். அந்த அர்த்தத்தை எடுத்துக்கோ. ஆச்சாரியர்கள்லாம் வேதங்களை காப்பாற்றுபவர்கள், அதனால தானே ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றோம் ஆச்சாரியர்களே. ஸ்ரீமதே ராமானுஜா என்னமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா என்னமஹா. நம்ம ஆச்சாரிய வரைக்கும் ஸ்ரீமதேன்னு சொல்றது காரணம் அந்த வேதங்கள்ல வகையில இருக்கு. சுவாமி எம்பெருமானாரை பற்றி சுவாமி தேசிகன் சொல்லும் போது அழகா ஒரு விஷயம் சொல்றார். வேதங்களை எல்லாம் காப்பாத்தினவர், வேத மாதாவை காப்பாத்தி கொடுத்தவர். பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதி கிருண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். ஸ்ருதி மாதான்னு பேர் ஆகும், ஸ்ருதின்னு பேர். வேத மாதா பகவான் தான் பதி, வேத மாதாவினுடைய பதி. இந்த ஸ்ருதியையும் அந்த பதியையும் பிரிச்சவர்கள் பிற மதத்துக்காரர்கள். ராவணன் போல, திருவாணியும் பிராட்டியும் ராவணன் பிரிச்சது போல, இந்த வேதம் அப்படிங்கிற ஸ்ருதியையும் எம்பெருமான் நாராயணங்கிற பதியையும் பிரிச்சுட்டாளாம். என்ன வேதத்துக்கு அர்த்தம் வேற ஏதோ சொல்றா, பெருமான்கிற அர்த்தத்தை சொல்லல. அப்போ வந்து திருவடி ஆஞ்சநேயர் எப்படி சேர்த்து வச்சாரோ அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் சேர்த்து வச்சாராம். வேதத்துக்கு உரியவன் நாராயணன் தான், வேதத்திலே சொல்லப்பட்டவன் நாராயணன் தான் சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார். பிரசாதயத்தூக்தி, அவருடைய சூக்திகள்னாலே, சீபாஷ்யம் முதலான சூக்திகள்னாலே வேத மாதாவுக்கு அலங்காரம் பண்ணி வச்சு இவருக்கு பத்தி இருக்காருங்கிறத காமிச்சா. நல்ல திருவாங்கல்யம் முதலான அலங்காரங்களாக இருந்துதான். அப்போ எப்படி வேதத்தையும் பெருமாளையும் பிரிக்கும் போது அந்த வேதத்தை காப்பாற்றி கொடுத்தார். அதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகனும் அதே போல அதிலே சொல்ற சுத்திவது வைதவிய கேரட்சிதம்னு சங்கல்ப சூரியத்தில் வரும். ஸ்ருதி மாதாவுடைய வைதவியம், அவ விதவையாக்க பார்த்தா ஏன்னா ராவண அதான் பண்ணான். ராவண என்ன பண்ணான், சீதாதேவியை விட்டு பிரிச்சு பெருமாள் விட்டு பிரிச்சுட்டான். சீதாதேவி கிட்ட என்ன சொன்னா திருமொழியோ, சங்கே ஜீவதிவான்னவா, ராமன் உயிரோட இல்லைன்னு சொன்னான். பெருமாள் ராமன் உயிரோட இல்லைன்னு சொன்னா, மாயா சிரச கொண்டு வந்து ராமனுடைய தலை மாதிரி பொய் தலையை கொண்டு வந்து இதோ ராமனுடைய தலையை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னான். அந்த காரியம் நான் பண்ணிட்டு இருக்கேன். வேதத்து தெரியாது, வேதம் உண்டுங்கிறாவா, வேதம் உண்டு, ஆனா வேதத்துல சொல்லப்பட்டவன் நாராயணன் இல்ல. நாராயணன் ஏதோ சாதாரணமானவன் தான். வேத தத்துவம் அப்படிங்கிறது நிர்குண பிரம்மம், அது ரொம்ப உயர்ந்தது அப்படிதான் சொல்ற. அப்போ இப்படி பிரிக்கிறா, ராவணன் செஞ்ச காரியத்தை செய்யறா இல்லையா, அப்போ ஆஞ்சநேயர் செஞ்ச காரியத்தை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணுமே, அதுதான் பாஷ்யகார். அவர் தான் சுவாமி வேதாந்த தேசிகர். அவர்கள் கிட்ட இருந்து இந்த வேதத்தை காப்பாத்தினார். அதனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, வேதம் மாத்திரம் இல்ல புராணங்கள் எல்லாமே, பகவத்கீதை ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமது தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே. வேதத்துக்கு, ஸ்மிருதிகளுக்கு, சூத்திரங்களுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம், வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த தோஷத்தை தோக்கி அவற்றை எல்லாம் காப்பாற்றி கொடுத்தவர். அதனாலே கோவிந்தன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, இன்னளவும் நம்ம ஆச்சாரியர்கள் அந்த அர்த்தத்தை அப்படியே நமக்கு எடுத்து சொல்லி காப்பாற்றுகிறாரோ இல்லையோ, அதனால எல்லாருமே கோவிந்தர்கள். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், உண்மை போய் ஆசிரியித்து உண்மை பாடி உம்முடைய தனியனை சொல்லி உம்முடைய அனுகிரகமாக நாம் பெறக்கூடிய விஷயம் என்ன கேட்டா, சமாச்சயத்துல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு விஷயம் நாங்க வாங்கிக்கிறோம். சமாச்சயனம்னாலே பஞ்ச சம்ஸ்காரம் என்றுதானே பெயர். அஞ்சு சம்ஸ்காரம் என்ன அப்படின்னு கேட்டா, தாபம் அப்படின்னா சுதர்சன பாண்டிஜேயம் சங்கு சக்கர அடையாளத்தை கொடுப்பார்கள் ஆச்சாரியர்கள். குன்றம் திருவன் காப்பினை கொடுப்பார்கள். மந்திரம் திருமந்திரம் துவயமந்திரம் புதனானதை உபதேசம் செய்வார்கள். நாமம் எம்பெருமானுடைய தாசன் என்று சொல்லும்படியான ஒரு நாமத்தை, ஒரு பெயரை நமக்கு வைப்பார்கள். ஐந்தாவது யாகம், அதாவது திருவாராதனம் செய்யும் முறையை சொல்லிக் கொடுப்பார்கள். இதற்கு பஞ்சசம்ஸ்காரம் என்று பெயர். அதனால ஆச்சாரியனே உண்மை பாடி பறைகொண்டு தாம்பரும் சம்மானம் ஒன்னில்ல அங்கிருக்கு, சூதகமே, தோல்வழியே, தோடே, செவிப்பூவே, பாடகமே, இப்படி அங்கிருக்கு என்ற அணைய கல்கலனும் யாமொழியோம். இதே போல இன்னும் பலாபரணங்கள் நாங்கள் வாங்கிப்போம் அப்படிங்கிற சூடகமே. சூடகம் என்றால் கையில் போட்டுக்கக்கூடிய வலை இருக்கும், அதுக்கு சூடகம் பெயர். இந்த இடத்துல சூடகம் அப்படின்னு சொன்னது பெருமாள் திருவாராதனம். ஏன்னா கையினால்தானே அர்ச்சனை எல்லாம் பண்ணி, கையினால்தானே நிவேதனங்கள் எல்லாம் பண்ணி பெருமாள் திருவாராதனம் பண்ணணும். அந்த கைய பகவான் கொடுத்திருக்கிறதே அதுக்காக தானே. அதனால கைக்கு அழகு என்னன்னு கேட்டா, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுதான். பெருமாளுக்கு கை கூப்பிடுறதுதான் கைக்கு அழகு. சுகீயைத்த தேகேந்திரிய அந்த கடனைகி சுகீய கல்யாண தமத்ரைவமியானே ஔபசாரிக சாம்ஸ்பர்சிக ஆகாரிகாதி சமஸ்தூதானே அதி பிரபூதான அதி பிரியான அத்தியந்த பக்தி கிருதானு அப்படின்னு திருவாராதனத்தை சங்கல்பத்தில் என்னுடைய சரீரம், என்னுடைய கை கால்கள் எல்லாம் பகவானுக்காகவே ஆனது. இதை வைத்து நான் பகவானுக்கு திருவாராதனம் பண்ண போறேன் அப்படின்னு. அதனால கை கால்கள்லாம் அதுக்காக தான் இருக்கு. சூடகமே கை படைத்த பலன் நாங்கள் திருவாராதனம் பண்ணணும், அர்ச்சனைகள் பண்ணணும். அதுக்கான ஒரு யோகியதையாக எங்களுக்கு யாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி வைத்தவர் ஆச்சாரியர். தோல் வளையே, தோளுக்கு ஆபரணம், தோல்ல ரெண்டு தோல்லையும் வலை போட்டுவார்கள், அதான் தோல் வளையின் பெயர். இங்கே நமக்கு தோல் வளை என்ன அப்படின்னு கேட்டா, சங்க சக்கர தாரணம் தான். இடது கையிலே சங்கடையாளமும் வலது கையிலே சக்கர அடையாளமும் ஆச்சாரியர் அடையாளமாக செய்து வைக்க அதை தரித்து ஆனந்தம். சங்க சக்கர அடையாளம் வந்து நன்னா தெரிஞ்சுதான் விசேஷமா, வெளியில அது தெரியல அழிஞ்சு போச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை சமாச்சயம் பண்ணிக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. தெரியும்படியாக வேணும்னா ஆசைப்பட்டியாவது தீர்த்து ஒரு தடவை பண்ணிக்கலாம், ஒரு தடவை பண்ணிக்கணும்னு இல்ல. ஏ அழிஞ்சு போயிருக்கே, இன்னும் வாட்டி போய் அதே ஆச்சாரியோ வேற ஆச்சாரியோ போய் மறுபடியும் போய் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஆபரணம். சூடகமே தோல்வளையே, இந்த தோளுக்கு ஆபரணம் அது. தோடே செவிப்பூவே, தோடே காதுல போட்டுக்கக்கூடிய தோடு. செவிப்பூவே அப்படின்னா அதுவும் செவியில இருக்கக்கூடிய பூ. காதுல ரெண்டு விஷயம், என்ன கேட்டா மந்திரம், மந்திரோபதேசம் காதல நடக்கும். திருமந்திரம், துவயமந்திரம், சரமஸ்லோகம் இதெல்லாம் காதல நடக்கும். இன்னொன்னு நாமம், நாமம்னா பெயர் சொல்லுதல். பெயர் சொல்றதும் பொதுவாக காதல் தான் சொல்லுவோம். தட்சிணே கர்ணே ஜபதி அப்படின்னு ஒரு நாமகரணத்துல குழந்தைக்கு முதல்ல பெயர் வைக்கும்போது வலது காதல் தான் அதனுடைய பெயரை மெதுவா சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி சில மந்திரங்கள் அந்த காதல சொல்றதுன்னு உண்டு, உபநயனாதிகள்ல கூட. அந்த மாதிரியே பெதுவா நாமகரணம் அப்படின் போது காதல பெயர் சொல்லுவோம். இப்பவும் நாமகரணம் நடக்கிறதோ இல்லையோ, இது செவிப்பூவாக இருக்கான், காதுக்கு மணக்கும்படியாக இருக்கு. செவியில பூ வச்சிருந்தா எப்படி நன்னா மணக்குமோ அந்த மாதிரி இந்த திருநாமம் இவளுக்கு ரொம்ப மணக்கும். முன்னாடி என்னென்னமோ பேர்லாம் வச்சிருப்பா, குழந்தை பிறந்தா குழந்தைக்கு ஏதோ பேர்லாம் வைப்பான். இது என்ன கேட்டா தாஸ்ய நாமம் அப்படின்ட்டு, நான் எம்பெருமானுக்கே அடியவன் அப்படிங்கறத காமிக்கும்படியாக தாசர்களா இருக்கிறவர்கள் அந்த தாசத்துவம் வெளியில தெரியும்படியான பெயர் வச்சுப்பார்கள். இது லோகத்திலே ஒரு வழக்கம், சாஸ்திரத்திலேயே இதை சொல்லியிருக்கு. நீ தாசன்கிறத காமிக்கிறனா அதுக்கேற்றவாறு பெயர் வச்சுக்கோ. நம்ம எம்பெருமானுடைய தாசன் அப்படின்னு காமிக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி பெயர் நம்ம வச்சுக்கோ. அது தாசு நாம கொடுக்கிறோம். தோடு அப்படின்னா திருமந்திரம், துவயமந்திரம், சர்மஸ்லோக மந்திரம் முதலிய மந்திரோபதேசங்கள். காதுல இருக்கக்கூடிய தோடு எப்படி வளைஞ்சி இருக்கோ அந்த மாதிரி திருமந்திரத்தெல்லாம் பிரணவாதிகள்லாம் வளைஞ்சி இருக்கு அப்படின்னு அழகி சொல்ற. தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய, பாடகம் அப்படின்னா காலிலே போட்டுக்கக்கூடிய சலங்கை, காலுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய சலங்கை. இதனாலே சொன்னது என்னன்னு கேட்டா சமாஸ்திரயணம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதம் இருக்கு இல்லையோ, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா சம் ஆசிரயணம், சம் நன்றாக ஆசிரியனம், ஆசிரியத்து இருத்தல். அதாவது பெருமாளையோ இல்ல ஆச்சாரியனையோ அவரை அண்டி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதிகமனம், சமாச்சயனம் அது கிட்டத்தட்ட இதெல்லாம் உண்டு. நன்கு ஆச்சாரியனை பெருமாளை வச்சுக்கோ முதல்ல, நன்கு பெருமாளை அண்டி இருத்தல். நன்கு அண்டி இருத்தல்னா என்ன அர்த்தம் கேட்டா இவரை விட்டு வேற இடத்தில் போகாதபடி பெருமாளை அண்டி இருத்தல். அதுதான் காலுக்கு ஆபரணம். பெருமாளை விட்டு வேற எங்கேயும் போகாதபடி பெருமாளை ஆசிரியத்து பெருமாளோடய சேர்ந்து இருக்கோங்கிறது தானே இந்த சமாசேன தத்துவமே. அதுக்குதானே இந்த மந்திரோபதேசம், நாமங்கள் இது சொல்றதெல்லாம். அதனால அதுக்கு சமாசேனம் அப்படின்னு பெயர். இல்ல இன்னொரு அர்த்தம் சொல்றா ஆச்சாரியன் போய் ஆசிரியார், அதான் சமாசேனம். தேவதற்கு எங்க சமாசேனம் அப்படின்னு கேட்டா இந்த ஆச்சாரியன் கிட்ட அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால அது கரெக்டா தேவருக்கு எங்க சமாசேனா இது வேடிக்கை ஒருத்தர் முன்னாடி சமாசேனம்னா இந்த மாதிரி அர்த்தம் தெரியாம பொதுவா சமாசேனம்னா சங்க சக்கர தாரணம் தான் சமாசேனம் அப்படின்னு சிறுமே நடிச்சுட்டு இருப்பா. ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்டார் தேவருக்கு எங்க சமாசேனம் அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட ஏன் தோல்ல தான் சமாசேனம் அப்படின்னாங்க. தோல்ல தானே சங்க சக்கர தாரணம். ஆனா உண்மையிலே என்னன்னு கேட்டானா சமாசேனம்னா எங்க சமாசேனம் அப்படின்னு கேட்டா எந்த ஆச்சாரியன் கிட்ட ஆசிரியனம் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியன் கிட்ட போய் அடி எனக்கு சமாசேனம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சு பண்ணிக்க வேண்டிய விஷயம் இது. எதுவுமே ஆச்சாரியன் கிட்ட பிரார்த்திச்சு நம்ம வாங்கிக்கிறதா விசேஷம். அத சம் அப்படின்னு போட்டது நல்லன்னு அர்த்தம். இனிமே மாற முடியாதபடி நல்ல ரீதியிலே ஆசிரியத்து இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் பாடகமே, இந்த பாடகம்ங்கிற ஆபரணம் காலுக்கு ஆபரணமா இருக்கா மாதிரி இந்த சமாசேனம்ங்கிறது நம்ம காலு காபரணம், நம்ம அங்க போய் ஆசிரியிக்கிறோம். இன்னொன்னு அந்த பாடகம்னா அங்க கொலுசு, அதை போட்டு நல்லா பந்தம் பண்ணி விட்டுருவோம். காலை போட்டு நல்லா கட்டி வச்சாதான் அது சத்தம் போதும். அந்த மாதிரி இதுவும் நம்ம காலை கட்டுறதான். எது சமாசேனம்ங்கிறது எப்படின்னு கேட்டா வேற இது கிடையாது நமக்கு, இனிமே வேற இடம் போக போறது இல்லை. எம்பெருமானையே ஆசிரியச்சு இருக்க போறோம் சம் ஆசிரியம் அப்படிங்கிறபடினால. எப்படியானால் அபிகமனத்தை பத்தி சுவாமி தேசியம் சொல்லும் போது அழகா ஒரு விஷயம் சாதிக்கிற. முதல்ல ஒரு நாள் அஞ்சா பிரிச்சுக்கிறோம் நாம, அபிகமனம், உபாதானம், வித்யா, சுவாத்தியாயம், யாகம். அதுல அபிகமனம்னா எம்பெருமானை சென்று அடைதல் அர்த்தம். இந்த அபிகமனம் நிச்சயம் பண்ணணும். அதனுடைய பலன் என்ன கேட்டா எம்பெருமானையே சென்று அடைகிறோம், வேற இடத்துக்கு நாங்க போக மாட்டோம். நிச்சயம் இதே வழக்க வைத்து வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளுக்கு ஒரு கோயில் போறது, இன்னொரு நாள் வேற கோயில் போறது, அதெல்லாம் கிடையாது. பெருமாள் கோயில் தான், வேற கோயிலே கிடையாது. பெருமாள் சன்னதிக்கு தான் போறோம். நித்திய அபிகமனம் விடாம பண்ணல அப்படின்னா, நான் வந்து வியாழக்கிழமை பெருமாள் கோயில் போறேன், அப்புறம் வந்து சனிக்கிழமை வேற கோயில் போறேன், திங்கக்கிழமை இந்த கோயில் போறேன்னு ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு கிழமைக்கு ஒருத்தர் விசேஷம் தான் எழுதி வச்சிருக்காங்க. அது கிடையாது, நித்தியம் அபிகமனம் பெருமாள் கிட்ட. அதனால அந்யாபிகமனம் வேற ஒருத்தர் போறது கிடையாது. அது மாதிரி உபாதானம் அப்படின்னா புஷ்பங்கள்லாம் சேர்த்து பறிச்சு வைக்கிறது, இது நித்தியம் மரணம். ஏன்னா பெருமாளுக்காக, இன்னொருத்தருக்காக உபாதானம் கூடாது. வேற பெருமாளுக்காக நான் புஷ்பம் பறிச்சு கொடுக்குறேன், பெருமாள் தவிர வேற ஒருத்தருக்காக நான் புஷ்பம் பறிச்சு கொடுக்கறேனோ இல்ல பழங்கள்லாம் சேர்த்து கொடுக்கறேனோ அது கிடையாது. இத்யா அப்படிங்கிறா திருவாராதனம் அப்படிங்கிறது பெருமாளுக்காக தான், இன்னொருத்தருக்காக கிடையாது. அது மாதிரி சுவாத்தியாயம் அப்படின்னா பாராயணாதிகள் அர்த்தம். இதெல்லாம் பெருமாளுக்காக தான் பாராயணம், வேற ஒருத்தருக்காக நான் பாராயணங்கள்லாம் பண்ண மாட்டேன். யாகம் கடைசியில யோகம், இது பண்ணி ராத்திரி வேலையில பெருமாளை குறித்தா சிந்தா, பெருமாளையே சிந்திப்பேன், வேற யாரையும் சிந்திக்க மாட்டேன். அதனால இந்த அஞ்சு நிச்சயம் விடாத பண்ணிட்டு இருந்தா பெருமாளுக்கிட்டே நல்லா ஆசைச்சிருக்கலாம், வெளியில போகாம இருக்கலாம். இந்த அஞ்சுல ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பண்ணாம இருந்தானா நாலாவட்டத்துல என்ன ஆகிட்டா வேற இடத்துலயும் போலான்னு ஒன்னும் பண்றது இல்லையோ இல்லையோ. இப்ப பண்ணாம இருக்கணும் பார்த்து அவங்க கிட்ட ஏட்டா நீ வருவதான் இருக்கேன் இங்க வாங்க சொல்லி வேற இடத்துல கூட்டிட்டு போயிடும். இதே இவன் என்ன பண்ற, நிச்சயம் பண்ணிட்டு இருக்கா ஆரம்பிச்சுக்கோங்க. அவன் கூட்ட கூட இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு காரியம் இருக்கு, எனக்கு இன்னைக்கு பாராயணம் இருக்கு, எனக்கு இன்னைக்கு சிந்தனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவான். அதனால நிச்சயம் இதை அஞ்சியும் விடாத பண்ணணும் அப்படின்னு, அப்பதான் நமக்கு தோஷங்கள் எல்லாம் இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு. அதனால நமக்கு கட்டி போடுறவா இந்த மாதிரி சமாச்சயணத்து மூலமாகவும் இந்த மாதிரி அபிகமனம் உதாரணம் மூலமாகவும் நம்ம காலை கட்டி போடுறான், வெளியில போக முடியாதபடி அது நம்ம காலுக்கு ஆபரணமாக இருக்கு. ஜிஷ்வே கீர்த்தய கேசவம் சொல்லி பாதத்தினால என்ன பண்ணணும் அப்படின்னா, கிருஷ்ணம் லோகய லோசனத்வய ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம், பாதத்தினாலே பகவானுடைய ஆலயத்துக்கு போகணும், சமாஸ்தேனம் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீதியில பாடகமே. ஆனால் இந்த பஞ்ச சம்ஸ்காரத்துல முக்கியமான ஒரு சம்ஸ்காரம் போட்டு போச்சு, அது திருமண் காப்பு. அது சொல்லலையே அப்படின்னா பாடகமே என்ற பல்கலனும் யாமணிவோம், இது மாத்திரம் இல்ல இன்னும் இருக்கு பல்கலன், இன்னும் பல ஆபரணங்கள் யாமணிவோம், பல ஆபரணங்கள் சொல்லுது திருமண் காப்பு தான். ஏன்னா இதெல்லாமாவது ஒன்னு ரெண்டு இருக்கு, திருவன் காப்பு 12 திருவன் காப்போ இல்ல 13 திருவன் காப்போ சொல்லிருக்கு. சரீரம் முழுக்க இந்த திருவன் காப்பினால ஜெலிக்கிறான், ரெண்டு கைகள்லயும் நடுவுலையும் மார்புலையும் பின்பக்கம் முதுகுலையும் சிரசிலையும் தலையிலுமாக பல்கலர். நாங்க இப்படிவாத ஒன்னு ரெண்டோட விட்டுடுவோம் நினைக்காத, ஆச்சாரியனை ஆசிரிச்சு நாங்கள் நிறைய ஆபரணங்கள் சரீரம் முழுக்க ஜொலிச்சென்று போவோம். பாடகமே என்றனையா பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம், அதுக்கு மேல ஆடை உடுப்போம். இந்த ஆத்மாவுக்கு வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வோம். ஆத்மாவுக்கு வஸ்திரம் எதுன்னா பக்தி, ஆத்மாவுக்கு தொழில் இது அப்படின்னு கேட்டா சேஷத்துவம், சேஷத்துவம் அப்படிங்கிற சொரூப் அது ஆடையோட கூட இருக்கணும். அப்பதான் அழகு உண்மை சொரூபம் உடல் நம்ம உடம்பே எடுத்துறோம்னா உடம்புடைய சொரூபம் இருக்கு, உடம்புடைய வஸ்திரம் இது ரெண்டு இருந்தா அழகு. அதனால ஆடை எடுப்போம் சேஷத்துவ சொரூபத்தோடு கூட பக்தி என்கிற வஸ்திரத்தை இட்டு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்ற மாதிரி அழகு கூட்டுவோம். கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு ஆடை எடுப்போம், ஆச்சாரியனை உம்முடைய தனியனை சொல்லிக் கொண்டு நாங்கள் எம்பெருமானிடம் பக்தியுடன் இருப்போம். உந்தன்னை பாடினா தனியும் சொல்லி நடக்கும், ஆச்சாரனுடைய தனியும் சொல்லிதானே சமாச்சனங்கள்லாம் பண்ணிக்கிறேன். அதனால உந்தன்னை பாடி குறை கொண்டு தனி என்ன சொல்லி நாங்க ஆடை எடுப்போம், புத்தியோட சந்தோஷமா இருக்கும். அதன் பின்னே அவ்வளவுதானா கேட்டா இன்னும் நிறைய இருக்குங்கிற, அதன் பின்னே இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் முடியல. ஆச்சாரியன் கிட்ட போய் ஆசிரிச்சபடினாலே வரக்கூடிய பலன்கிறது இவ்வளவுதான் முடிச்சிட முடியாது, அது ஒரு நாள் முடியாது, இன்னும் போயிட்டே இருக்கும். அதனால இன்னும் நிறைய இருக்கு கெழுங்கு. பார்ச்சோரும் பார்ச்சோரு கைக்கரியம் பரம போக்கியமா இருக்கக்கூடிய இதெல்லாம் கூட வைதமா இருக்கும். வைதம்னா விதினாலே பண்றதா இருக்கும். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்குமே சமாஸ்தான் என்னன்னு தெரியாது, ஏதோ பெரியவாள்லாம் பண்ணி வைக்கிற பண்ணும் போது சட்டசக்கரதாரணம் ஆச்சாரியிட்ட பண்ணிக்கும் போது என்ன தெரியாது, நான் பண்ணி வைக்கிறேன் நம்ம பண்ணிட்டோம் அவ்வளவுதான். ஆனா விஷயம் தெரிஞ்ச அப்புறம் ஆகா எத்தனை நல்ல விஷயம் போக்கியமா இருக்கு. அதனால இதெல்லாம் முதல்ல அப்படி இருக்கிறது இல்ல, பார்ச்சோரா இருக்கணும், எல்லாம் போக்கியமா இருக்கு. பார்ச்சோர்னா கண்ணல்லையே பண்ணி பால்லையே பண்ணி சர்க்கரையே சேர்த்து அப்படி இருக்கக்கூடிய பார்ச்சோர் அது கைங்கரியம். முதல்ல தெரியாம இருக்கிறது சமாசாரம் நடந்திருக்கலாம், தெரியாம இருக்கிறது சரணாதி நடந்திருக்கலாம். ஆனா இப்ப காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி சொருக்கம்லாம் தெரிஞ்ச அப்புறம் இப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டானா கைங்கரியம் தான், அதுதான் பார்ச்சோர். சோறுங்கிறது உள்ளக்கூடிய வஸ்து தானே, ஆகார வஸ்து தானே, ஆகாரத்துக்கு போக்கியம் தானே பேர். அதனால சமஸ்கிருதத்துல ரெண்டு பதம் இருக்கு, போக்கியம்னு ஒண்ணு போஜ்யம்னு ஒண்ணு. அத சாப்பாடு இருந்தா போஜ்யம்னு பேர், சாப்பாடு இல்லாம மற்ற அனுபவத்துக்கெல்லாம் போக்கியம்னு பேர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரே அர்த்தம், எல்லாம் அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால பார்ச்சோறு அப்படின்னு சொன்னது போகத்தை சொல்றது, போகம்ங்கிறது நமக்கு கைங்கரியம். பார்ச்சோறு மூடனை, இப்ப இது பார்ச்சோறு பால்னு சொன்னது சாஸ்திகமான கைங்கரியம் அப்படின்னு. மூடனை இப்ப இது இந்த கைங்கரியம் மூடும்படியாக நெய் அப்படின்னா பாரசந்தியம். ஏன்னா கைங்கரியம் பண்ணிட்டு வெளியில டம்பத்துக்காக இல்ல, பெருமைக்காக இல்ல, தர்மஹாட்சாரிக்கு கீர்த்தனா இருக்கு, எந்த தர்மத்தை பண்ணாலுமே வெளியில சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி இது கைங்கரியம் பண்ணுவோம், நான் இந்த கைங்கரியம் பண்ணேன் அந்த கைங்கரியம் பண்ணேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. பாரசந்தியத்தினாலே கைங்கரியம் பண்ணி எம்பெருமான் ஏதோ என்ன இந்த மாதிரி வச்சிருக்கான், கைங்கரியம் பண்ணும்படி ஒரு ஜென்மத்தை கொடுத்திருக்கானே, கைங்கரியம் பண்ணும்படி ஒரு புத்தி எனக்கு கொடுத்திருக்கானே, அது மாத்திரமல்ல என்னையும் கைங்கரியத்துக்கு யோக்கியராக ஆக்கி வச்சிருக்காரு, எனக்கு ஒரு கை காலெல்லாம் கொடுத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படி என்னையும் ஆக்கி வச்சிருக்கானே அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்படணும். ஏதோ யார் பண்ண பாக்கியம் என்னவோ தெரியல, பகவான் என்ன இந்த மாதிரி வச்சிருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படணும். அதான் அப்ப என்ன ஆகும்னா சந்தோஷத்துல என்ன ஆகும் கேட்டா இந்த கைங்கரியத்தை வெளியில சொல்ல மாட்டான், அதை அனுபவிச்சுட்டு பெருமாளுக்கே அதை சமர்ப்பணம் பண்ணி அது சந்தோஷமா அதை அருந்திருப்பான். இந்த சந்தோஷம் இந்த கைங்கரிய சந்தோஷம் புரியாதவன் இருக்கானோ அவன் தான் அந்த பத்து பேருக்கு சொல்லிட்டு இருப்பான், நான் இதை பண்ணேன் நான் அதை பண்ணேன் எனக்கு இதை பண்ணலாம் மரியாதை பண்ணலாம் மண்ணா கட்டி பண்ணல அப்படின்னு ஆச்சுட்டு பேசிட்டு. கைங்கரியங்கிறது ஒரு போகம், அது ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அந்த அனுபவிச்சாதான் தெரியும், அது சொல்லி தெரியாது அது. அதனால பார்ச்சோடு மூட நெய் பெய்யுது, நமக்கு இருக்கிற கைங்கரிய போகம் இருக்கும் இல்லையோ இது வெளியில தெரியாதபடி நெய் நெய் இருந்தா அதான் பாரதந்திரம். முழங்கை வழிவார அந்த பாரதந்திரம் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கப்படினால அது முழங்கையில வந்துட்டு இருக்கான், கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அழகா கேட்டா ஏன் நெய் ஏன் முழங்கையில வருதுன்னு கேட்டா அது சாப்பிடலன்னு சொன்னா பராசரத்தை கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டு இருக்கான், அது மாதிரி கண்ணனையே அனுபவிச்சுட்டு இருக்கா அந்த பார்ச்சோடு சாப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, முழங்கையில நெய் வந்திருக்காது, ஆனா கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்காளாம், அவ சாப்பிடலையா அதனால முழங்கை வழி வந்துட்டு இருக்கு அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில கிருஷ்ணானுபவத்தோட கூட சேர்ந்து இருக்கு இது. மூட நெய் போய் இது முழங்கை வழி வார அதோட என்ன கூடி இருந்து பாகவதர்களோட சேர்ந்து கூடியிருந்து சம்சார தாபங்கள் எல்லாம் போகும்படியாக இந்த சம்சாரத்திலேயும் ஒரு குளிர்ச்சி, எப்படி ஆனா பாலைவனத்திலேயும் ஒரு சோலை இருக்குமோ அந்த மாதிரி சம்சாரங்கிறதே கர்ம பூமி, சம்சாரங்கிறதே கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிற இடம். ஆனா அதுலயும் வந்து நம்ம வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி ஆனந்த சாகரத்திலே இருக்கோம் அப்படின்னு ஒரு குளிர்ச்சி, கூடியிருந்து பாகவதர்களோட கூட அந்த குளிர்ச்சி நமக்கு கிடைச்சி, இது சமாசேனத்தினுடைய ஒரு பெருமை. சமாசேனம் பண்ணாதான் இந்த மாதிரி சம்சாரத்திலேயே ஒரு குளிர்ச்சி நமக்கு கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஆற்றுல 1008 கஷ்டம் இருக்கும், யாருக்கு கஷ்டம் இல்ல, ஒரு குடும்பம்னு இருந்தா குடும்பத்துல எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள்லாம் இருக்கு, கஷ்டம் இல்லாத குடும்பங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவுல பகவத் கைங்கரிய சுகம் அப்படின்னு ஒண்ணு விருந்திருத்தன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் பொழைச்சுட்டான். அவன் பொழைச்சுட்டான்னா என்ன கேட்டா அந்த கைங்கரிய சுகம் இருக்கு, கைங்கரிய சுகம் இருக்கு அதையே பெருசா நினைச்சிருந்தா அந்த கஷ்டங்கள் கஷ்டமாவே தெரியாது, அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரியும் போயிடும். என்ன ஆசை அப்படின்னு கேட்டா அப்படியே இந்த கஷ்டங்களும் இல்லாமல் குடும்பத்தோட எல்லாருமா சேர்ந்திருந்து சகாக்களோட சுகத்துகளோட எல்லாருமா சேர்ந்திருந்து கைங்கறி மரணம் அப்படின்னு ஆசை. அதுக்கு கூடியிருந்து குளிரணும்னு ஆசை. அது செலுத்துமே கிடைக்காது. ஆனால் எம்பெருமான் அனுகிரகத்தினாலே இந்த சமாசேனத்தினுடைய பிரபாவத்தினாலேயே இந்த கூடியிருந்து குளிரக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கலாமா இருக்கலாம். இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கலாமா இருக்கலாம். நம்ம ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் பெரியவர்களுடைய அனுகிரகம் நமக்கு வீண் போகாது. அதனால இந்த சம்சாரம்ங்கிற தாபத்துல இருக்கும் போது ஒரு குளிர்ச்சி அப்படிங்கிறது சமாசேனத்தினால்தான் வரும் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சாரம். இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக சரணாகிதி வரும் அப்படின்னு நான் முதல்லயே சொன்னேன். அதை நாம் அடுத்த பாசுரத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்